கோவி பூங்குரட்டாயானவா. கண்மண்டுள் கரலின் பெசிலான மிலாபார வீலா, கலவ விலா ரமணி சோபா கேட்பது பிரிலா தாரா. ஓ கேட்பது பிரிலா தாரா, ஓ கேட்பது பிரிலா தாரா. கண்மண்டுள் கரலின் பெசிலான பிரிலா தாரா.